பிடித்து எரியவும் முடியும், நீல கடலை குடிக்கவும் முடியும், காற்றின் திசையை மாற்றவும் முடியும், கம்பனை முழுக்க சொல்லவும் முடியும். சுற்றும் உலகின் திட்டம் தெரியும், சூரியன் பூமி தூரமும் தெரியும், கங்கை நதியின் நீளமும் தெரியும், வங்க கடலின் ஆழமும் தெரியும். காதல் என்பது சரியா தவறா, இது நான் எனக்கு தெரியவில்லை. மீண்டும் வசந்தம் எழுந்து விட்டது, மீண்டும் சோலை கொழுந்து விட்டது, இதயம் இதயம் மலர்ந்து விட்டது, இசையன் கதவு திறந்து விட்டது. கசிந்தது என் நன்றாக.